श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि श्रीविष्णुचित्तकुलनन्दन कल्पवल्लीम् श्रीरङ्गराज हरिचन्दन योगदृश्याम् साक्षात् क्षमाम् करुणया कमलामिवान्याम् गोदामनन्य शरण शरणम् प्रपद्ये। நாம் நேற்று அசரீரி வாக் சொன்ன விஷயத்தை பார்த்தோம். நம் பெரியாழ்வாரை பார்த்து யார் அப்போ அவரின் அந்த பூமி தேவியும் பூமி பிராட்டியை பார்த்து பெருமாள் சொன்ன வார்த்தையையும் கேட்டோம். அசரீரி வாக்கு தான் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லுகிறது. மேலும் அசரீரி வாக்கானது சொல்றது இவ்வாறாக, ஸ்தவத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் மாலையினாலும் யார் என்னை அர்ச்சிக்கிறார்களோ அவர்களுக்கு அவிநாசியான சம்பத்தியை கொடுக்கிறேன், பழம் புஷ்பம் கொடுப்பவர்களுக்கு பலனை கொடுக்கிறேன், வைகுண்டத்தையே கொடுக்கிறேன் என்ற வார்த்தைகளை கேட்ட பூமி தேவியானவள் தானே இவ்வாறாக பெருமாளுக்கு புஷ்பம் அர்ப்பிக்கணும், ஸ்தோத்திரம் அர்ப்பிக்கணும் என்று ஆசைப்பட்டு வெகுநாளாக அதற்கான தருணத்தை எதிர்நோக்கி காத்திருந்தாள் என்று 12வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து பார்க்கப் போகிறோம். 12வது ஸ்லோகம். இதி க்ஷிதிம் சோவததாதி சூகரஹாம் ததா பிரபிருத்யாத்மகுணான ரூபிணஹாம் அபாவதோ பூரபிவர்தகஸ்யசாம் நசாவதீர்ணா சுசிரம் சமுத்சுகாம். அழகான பதங்களை போட்டு கவி ரொம்ப அற்புதமா இந்த விஷயத்தை சொல்றார். பூமி தேவியானவள் இவ்வாறாக ஆதிவராகரால் சொல்லப்பட்டவள், ஆதிசூக்கரால் சொல்லப்பட்டவளானவள் அப்பொழுது ஆரம்பித்து ததா பிரபிருதி ஆத்மகுணானுரூபினஹா தன்னுடைய குணத்திற்கு ஏற்ற ஒரு தன்னை வளர்க்கக்கூடிய வளர்ப்பு தந்தை இல்லாததனால் யாருக்கும் அந்த அதிர்ஷ்டமானது பாக்கியமானது யாருக்கு கிடைக்கணுமோ அவா எப்ப அந்த பூலோகத்தில் அவதரிக்கிறாளோ அப்பதானே நாம்களும் அவதரிக்கலாம் என்ற எண்ணத்துடன் தன்னுடைய அபிவர்தகர் தன்னை வளர்ப்பவர் ஒருவருக்காக ரொம்ப நாள் உற்சாகத்துடன் காத்திருந்தவள் தற்பொழுது அவதரித்திருக்கிறாள் என்று அசரீரி வாக்கானது சொல்லப் போவதாக அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்க போறோம். இந்த ஸ்லோகத்தில் அதற்காக எதிர்பார்த்து கொண்டு சுசிரம் நச்ச அவதீர்ணா வெகு நாட்களாக அவதரிக்காமலேயே இருந்தாள் என்ற விஷயத்தை 12வது ஸ்லோகம் சொல்றது. இது க்ஷிதிம் சஹா அவதத்து ஆதிசூக்கரஹ ததா பிரபிருதி ஆத்மகுணானுரூபினஹா அபிவர்தகஸ்ய அபாவாத்து பூஹு சா பூஹு சுசிரம் சமுத்சுகாபி ந அவதீர்ணா என்று இந்த ஸ்லோகத்தினுடைய பாவம். இதி க்ஷிதிம் சோவததாதி சூகரஹாம் ததா பிரபிருத்யாத்மகுணானுரூபினஹாம் அபாவதோ பூரபிவர்தகஸ்ய சாம் நசாவதீர்ணா சுசிரம் சமுத்சுகாம். இயம் தரித்ரீ துளசீ வனோதராத் சமுத்திதா சத்ய சிசுத்வமேயுஷி பிரசாதிதும் ஸ்தோத்ர சுமைர் முரத்விஷம் விவர்தயைனாமிதி சந்திதேசதம். இவளை தற்போது நீ வளர்ப்பாயாக. இந்த பூமி தேவிதான் துளசீவனத்தினுடைய உதரத்திலிருந்து துளசீவனம் என்கிற ஒரு பெண்ணினுடைய திருவுதரத்திலிருந்து அவதரித்திருக்கிறாள் சமுத்திதா. அவள் இப்பொழுது சிசுத்வமேயுஷி குழந்தை பருவத்தை அடைந்துள்ளாள். எதற்காக அவதரித்துள்ளாள் என்றால் முரத்விஷம் முரத்வீட்டான அந்த பெருமாளை, முரன் என்ற அசுரனை கொன்றவரான அந்த பெருமாளை ஸ்தோத்திர சுமைகி ஸ்தோத்திரமாகிற புஷ்பங்களால் பிரசாதித்தும் சந்தோஷப்படுத்துவதற்காக அவதரித்துள்ளாள். இயம் தரித்ரி துளசி வனோதராத்து சிசுத்வம் ஏயுஷி சா அத்ய சமுத்திதா கிமர்த்தம் ஸ்தோத்ர சுமைஹி முரத்விஷம் பிரசாதித்தும் சமுத்திதா. அதஹா, ஆகையால் நீர் என்ன பண்ண வேண்டும்? ஏனாம் விவர்தய, இவளை நன்கு வளர்ப்பிப்பீராக என்று தம் அந்த விஷ்ணு சித்தரை இந்த ஆகாசவாணியானது சந்திதேச ஆதேசம் செய்து அது மறைந்தது. அடுத்த ஸ்லோகம் 14வது ஸ்லோகம். யதைவ சீதாம் ஜனகாதிபஹ புரா யதைவ லக்ஷ்மீம் கலசார்ணவஸ்ததாம் ச விஷ்ணு சித்தோபி ததைத்யதாம் சுதாம் நனந்த யத்வன் நிதிமேத்ய நிர்தனஹாம். எப்படியானால் ஜனகாதிபரான ஜனக தேசத்தினுடைய ராஜாவான ஜனகர் சீதையை முன்பு அடைந்தாரோ, பெண்ணாக அடைந்தாரோ, எப்படி சமுத்திரராஜன் லக்ஷ்மியை பெண்ணாக அடைந்தானோ, அதே போன்று அந்த விஷ்ணு சித்தரும் சுதாம் தாம் ஏத்திய அந்த பெண்ணை அடைந்து தன்னுடைய குழந்தையாக அந்த குழந்தையை ஏற்று அந்த பெண்ணை ஆண்டாளே, அதாவது பூமி சுதா பூமியாகிற பெண்ணை ஏற்று நிதிமேத்திய நிர்தனகாய்வ ஒரு கிடைக்கக்கூடா, கிடைக்கவே நம்மளுக்கு கிடைக்குமா என்று அறிய, கிடைப்பதற்கு அரியதான ஒரு நிதியை நிர்தனன் தனமில்லாதவன் ஏழை ஒரு பெரிய புதையலை தேடி எடுத்தால் அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ, புதையல் கிடைச்சதுன்னா எப்படி சந்தோஷம் இருக்குமோ, அந்த மாதிரியாக இந்த குழந்தையை பார்த்து அவர் சந்தோஷித்தார், அத்தியதிகமான சந்தோஷத்தை அடைந்தார். நனந்த என்ற சப்தமானது சந்தோஷத்தை அடைந்தார் என்று சொல்லுகிறது. எப்படி என்றால், யதா சீதாம் ஜனகாதிபகா புரா ஏத்திய யதா ஏவ லக்ஷ்மீம் கலசார்ணவஹா ஏத்திய ததா விஷ்ணு சித்தோபி தாம் சுதாம் ஏத்திய நிர்தனஹா யத்வத்து நிதிமேத்திய ததானந்த. எப்படியான ஒரு நிர்தனன் தனமில்லாதவன் ஏழையானவன் ஒரு புதையலை கண்டு சந்தோஷிப்பானோ அவ்வாறு சந்தோஷித்தார். சதாம் சமாலிங்கிய சமூகிய சோரசாம் ஸ்வகேஹமா சாத்திய சுபாவஹோதயாம் ஸ்வதர்ம பத்ஞாஹ்கரசம் புடே சுதாம் விவர்தயைனாமிதி பாஷயந்ததௌ. நாம் ஸ்லோகத்துக்கு மட்டும்தான் அர்த்தம் சொல்லிட்டு போறோம், வேற கதையை வளர்ப்பதற்காக எதுவும் சொல்லல. சஹா தாம் சமாலிங்கிய விஷ்ணு சித்தரும் தாம் அந்த குழந்தையை எடுத்து தான் தன்னுடைய மார்போடு அணைத்துக் கொண்டு முரசா சமூகிய சமாலிங்கிய ஸ்வகேகமாசாத்திய தன்னுடைய வீட்டிற்கு சென்று சுபாவக உதயம் சுபத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு பிறப்பை உடையவளான அவளை ஸ்வதர்மபத்னியாக கரசம்புட்டே தன்னுடைய தர்மபத்னியினுடைய திருக்கரங்களில் விவர்தய ஏனாம் இவளை நன்ன வள இதி பாஷயந்ததௌ இவ்வாறு சொல்லிக்கொண்டு அந்த குழந்தையை தன்னுடைய பத்னியிடம் அர்ப்பித்தார். ததசமேத்யாகில தேசமானுஷாஹாம் சதார புத்ரா சுசமீக்ஷ்ய தத்சுதாம் ந விஷ்ணு சித்த சுகுதி து கேவலம் வயம் ச சர்வே சர்வே சுபயானயாதிகம். வெவ்வேறு தேசத்தில் உள்ள மனிதர்கள் எல்லோரும் அந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்ற ஆசையினால் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு தன்னுடைய குழந்தைகளுடனும் பத்னியுடனும் வந்து அந்த குழந்தையை பார்த்து மிகவும் சந்தோஷித்தவர்களாக இவ்வாறு கூறினார்கள். இந்த விஷ்ணு சித்தர் மட்டும் பாக்யம் பண்ணவர் இல்லை, நாங்களும் தான் இந்த குழந்தையினால் அத்தியதிகமான பாக்யம் பண்ணவர்கள், எங்களுக்கும் காண கிடைத்திருக்கிறது அல்லவா, இதே காலத்தில் நாங்களும் பிறந்திருப்பதால் அல்லவா எங்களுக்கு இந்த குழந்தையை காணும் பாக்கியம் கிடைத்தது என்று அவர் ஒன்றும் அவர் மட்டும் பாக்யசாலி இல்லை, நாங்களும் பாக்யசாலியானோம் என்று கூறினார்கள். ந விஷ்ணு சித்த சுகிருதி து கேவலம் ந கேவலம் விஷ்ணு சித்தஹா சுகிருதி வயமபி என்று கூறினார்கள் என்று அர்த்தம். ததசமேத்யாகில தேசமானுஷாஹாம் சதார புத்ராஸ்து சமீக்ஷ்ய தத்சுதாம் விஷ்ணு சித்தஸ் சுகுதி து கேவலம் வயம் ச சர்வே சுபயானயாதிகம் இதி ப்ருவாணாஹ் பரிரப்யதே மிதோ ஜகுஷ்ச கேசின் நன்ருதுஷ்ச கேசன நனந்துரன்யே ச சுதோதயோத்ஸவம் விதேனுரேவம் விவிதம் குதூஹலாத். இவ்வாறாக பேசிக்கொண்ட அவர்கள் ஒருவரையொருவர் கட்டி அணைத்துக் கொண்டு சந்தோஷத்தின் மிகுதியால் சிலர் அங்கு நர்த்தனமாடினார்கள், சிலர் ஆனந்தத்தை உற்சவமாக கொண்டாடினார்கள். இவ்வாறாக கிருஷ்ணாவதாரத்தின் பொழுது எவ்வாறாக ஒரு குதூகலமானது ஏற்பட்டதோ அதே மாதிரியாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் மக்கள் எல்லோரும் மிகவும் சந்தோஷம் மிகுதியால் சந்தோஷத்தினுடைய அதிகத்தினால் ஆதிக்கத்தினால் கூத்தாடினார்கள் என்று கூறுகிறார் இந்த ஸ்லோகத்தில். இதி ப்ருவாணாஹ பரிரப்யதே மிதோ ஜகுஷ்சகே சின்னன்று துஷ்சகேசன நனந்துரன்யே சசுதோதயோத்ஸவம் விதேனுரேவம் விவிதம் குதூஹலாத்து. அதற்கு மேல் என்ன செய்தார்கள், அந்த உற்சவத்தை எவ்வாறு கொண்டாடினார்கள் என்றால் அதை கூறுகிறார். கடாக சம்பூரித தைலசேசனைஹி கனநிஷா சூர்ண சுபூர்ண முஷ்டிபிஹி விசாரி கற்பூர பராக விருஷ்டிபிஹி பரஸ்பரம் சக்ருருதாரமுத்சவம். ஒருவருடன் ஒருவர் சேர்ந்து இந்த விழாவை மிகவும் உதாரபாவத்துடன் கொண்டாடினார்கள். உதாரபாவத்தை எவ்வாறு கொண்டாடினார்கள் என்றால் பெரிய பெரிய பாத்திரங்களில் தைலங்களை நிரப்பி அந்த தைலத்தை ஒருவர் மீது ஒருவர் அடித்துக் கொண்டு கணன் நிஷாசூர்ண சுபூர்ண முஷ்டிபிகி என்பதாக கையில் மஞ்சள் இத்தியாதிகளால் மஞ்சள் பொடி இத்தியாதிகள் தவளப்பொடி மஞ்சள் பொடி கலர் கலரான பொடிகள் இவைகளை எல்லாம் கையில் வைத்துக் கொண்டு ஒருவர் மேல் ஒருவர் அடித்துக் கொண்டு கற்பூரத்தினுடைய துகள்களை மழை போல பொழியச் செய்து பரஸ்பரம் உதார உற்சவம் சக்ரு ஒருவர் மீது ஒருவர் புஷ்பொடிகளையும் புஷ்பத்தினுடைய பராகங்களையும் கற்பூரத்தினுடைய பராகங்களையும் மஞ்சள் பொடி இத்தியாதி கலர் பொடிகளையும் தூவி ஒருவரை ஒருவர் வீசிக்கொண்டு தைலங்களையும் வீசிக்கொண்டு சந்தோஷித்தனர் என்று தாத்பரியம். இதெல்லாம் சகஜமா நடக்கக்கூடிய விஷயங்கள். அந்த காலத்தில் ஒரு சந்தோஷத்தை பிரகடனம் பண்றதுக்கு எப்படி நந்தகரா நந்தபயோ ஜெய கண்ணையா லாலுக்கி அப்படின்னு சொல்லி உற்சவத்தை கொண்டாடுறாளோ, கிருஷ்ணருடைய ஜென்மோத்சவத்தை இப்பவும் கொண்டாடுறாளோ, அந்த மாதிரியாக ஆண்டாளுடைய அவதாரோத்சவத்தை அந்த ஊரில் எல்லோரும் கொண்டாடினார்கள் என்கிறார். யதோசிதம் தான் அகிலான் சமாகதான் சபால விருத்தான் சமபாவயப்தனைஹி ததாதி காயித்யரவிந்த சக்ஷுஷே சகாரகோதேத்யபிதாம் சுபேஹனி. எப்படியானால் பெருமாளுடைய அவதாரத்தை கிருஷ்ணாவதாரத்தை கொண்டாடும் முகமாக நிறைய தானங்கள் செய்யப்பட்டனவோ அவ்வாறாகவே விஷ்ணு சித்தரும் விஷ்ணு சித்தர் என்கிற ஆழ்வாரும் பெரியாழ்வாரும் தன்னுடைய வைபவத்திற்கு உச்சிதமாக தன்னுடைய சொத்துக்கேத்தா மாதிரி தான் அகிலான் யதோசித்தம்ன்றதுக்கு அர்த்தம் அது உச்சிதமாக அவர்களை எல்லோரையும் வந்தவர்களை எல்லோரையும் சத்காரம் செய்வித்து அவர்களுக்கு உணவெல்லாம் கொடுத்து வந்த செலவெல்லாம் பார்த்து சம உச்சிதைகி தனைகி அவர்களுக்கு தனம் முதலானவைகளையும் வஸ்திரம் முதலானவைகளையும் தானம் செய்து குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரையில் எல்லோரையும் கௌரவித்து வருங்காலத்தில் இவள் பெருமாளுக்கு பாட்டு பாடப் போகிறாள் என்ற அர்த்தம் துவனிக்க காம் அரவிந்த சக்ஷுஷே ததாதி, அரவிந்த சக்ஷுஷே பெருமாளுக்கு, தாமரை கண்ணனுக்கு இவள் பாட்டு பாடப்போகிறாள், பாட்டு சூடி பாடி கொடுக்க போகிறாள் என்ற அர்த்தத்தை கா ததாதி, காஹா ததாதி, பாட்டுகளை கொடுக்க போகிறாள். காஹன் பகுவச்சனம், காஹா ததாதி என்ற அர்த்தம் துவனிக்க கோதா என்ற திருநாமத்தால் அந்த குழந்தையை கௌரவித்தார், பெயரிட்டு நாமகரண சம்ஸ்காரம் செய்வித்தார் என்று இந்த ஸ்லோகம் கூறுகிறது. யதோசிதம் தான் அகிலான் சமாகதான் சபால விருத்தான் சமபாவய தனைஹி ததாதி கா இத்யரவிந்த சக்ஷுஷே சகார கோதேத்யபிதாம் சுபேஹனீ சசவ்யபாணௌ துஹிதிர் விலோகயன் த்ரிலோகனே துர்மஹிஷித்வ சூசகம் த்வஜாத பத்ராம்புருஹாதி லக்ஷணம் முதங்குரம் பிராபத பங்குரம் குருஹு. இவ்வாறாக தகப்பனாரான விஷ்ணு சித்தர் குழந்தையாக ஏற்றுக்கொண்டு அதனுடைய இடது கையில் சில சுபசூச்சகமான ரேகைகளை பார்த்து இவள் திரிலோக நேதாவாக விளங்கக்கூடிய பகவான் ஸ்ரீ விஷ்ணுனுடைய பத்னியாக விளங்கக்கூடிய சூசனை இந்த துவஜம் ஆதபத்ரம் அம்புருகம் இத்தியாதி கோடுகளால் தெரிகிறது. ஒரு துவஜம் தெரிகிறது, கொடை தெரிகிறது, தாமரை புஷ்பம் தெரிகிறது, இவைகள் எல்லாம் திரிலோக நேதாவான பகவானுடைய மகிஷித்துவ சூச்சகமான சின்னங்கள் என்று அவைகளை கருதி ஒரு சந்தோஷத்தினுடைய அங்குரம், சந்தோஷம் முளைப்பதாக அவர் உணர்ந்தார். அபங்குரம், எப்பொழுதும் நஸ்வரம் இல்லாத ஒரு சந்தோஷம். ஏன்னா இப்ப சந்தோஷமா இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு சந்தோஷம் போயிடுமே, அந்த மாதிரி இல்லாம அபங்குரம் முதங்குரம் அந்த அலிட்ரேஷனும் மெயின்டைன் பண்றார். அபங்குரமான, அபங்குரம் இல்லாத, அபங்குரம்ன அப்பப்ப நசிச்சு போற சந்தோஷம், அபங்குரமான சந்தோஷத்தை முதாகுற அங்குரம், முத்துனா சந்தோஷம், அங்குரம்னா அதனுடைய ஒரு முளை, முத்து என்கிற ஒரு சந்தோஷத்தின் முளை ஆனது தோன்றியது. அதை குருவானவர் பிராபத்து அடைந்தார். குரு என்று இங்கு விஷ்ணு சித்தர் சொல்லப்படுகிறார். பதாம்புஜே பல்லவராக பாட்டலே சமீக்ஷியமே நேதுஹி துசுலக்ஷணம் ச சர்வகீர்வாண கலத்ர குந்தல பிரசூன பூஜாங்கிரியம் பவேதிதி. அவளுடைய சரணாரவிந்தத்தில் அதுவும் பல்லவராக பாட்டலமான இளம் தளிர் போன்று சிகப்பாக உடைய அந்த திருவடியை பார்த்து, திருவடி தாமரையை பார்த்து, அதில் உள்ள சுலக்ஷணங்களை நல்ல லட்சணங்களையும் பார்த்து அவர் நினைத்தார் என்னவென்றால், சகா மேனே, அந்த விஷ்ணு சித்தரானவர் நினைத்தார், சர்வகீர்வான கலத்ர குந்தல பிரசூன பூஜ்யாங்கிரிஹி எம்பவேத், இந்த சரணாரவிந்தமானது எல்லா தேவதைகளுடைய பத்னிகளும் தொழக்கூடிய, அவர்களுடைய தலையில் உள்ள புஷ்பங்கள் இவளுடைய காலடியில் விழும்படியாக இவளை சேவிக்க வரும்போது ஏற்படும், அவ்வாறு இவள் எல்லா தேவ லோக கன்னிகைகளாலும் வணங்கப்படும் சரணாரவிந்தத்தை உடையவளாக ஆவாள் என்று அந்த சரணாரவிந்தத்தினுடைய லட்சணத்தை பார்த்து நினைத்தார். பதாம்புஜே பல்லவராக பாட்டலே சமீக்ஷ திவசனம், இரண்டு திருவடி தாமரைகளையும் பார்த்து அதில் பெண்ணுடைய சுலக்ஷணமான சுலக்ஷணங்களையும் பார்த்து, ஆஹா இவள் சர்வகீர்வான எல்லா தேவதைகளுடைய கலத்திரம் பத்னிகள் இருக்கிறார்களே, அவர்களுடைய குந்தலம் கேசம் இருக்கிறதே, அதில் உள்ள பிரசூன பூஜ்யாங்கிரிஹி, பிரசூனங்களால் அதில் புஷ்பங்களால் பூஜிக்கப்பட தகுந்த சரணாரவிந்தத்தை உடையவளாக இவள் ஆவாள் என்று கருதினார். சுவர்ண பரியங்க மசாவு பேயுஷி சிரம்ருதம் தியன்யகதாவிதாஸ்ரவாத் உதார தாமோதர கேலி கீர்த்தனாத் அதிர்ஷ்ய தஸ்மேரமுகாம்புஜாமுதாம். இவள் விளையாட்டாக சில சமயங்களில் சுவர்ணத்தினால் தங்கத்தினால் நிர்மாணம் செய்யப்பட்ட அந்த படுக்கையில் அமர்ந்து கொண்டவளாக சிரம் ருதந்தி ரொம்ப நாள் அழுவாள். எதுக்குடானா வேற ஏதோ கதையெல்லாம் சொன்ன, லௌகிக கதைகளை எல்லாம் சொன்னால் அந்ய கதாவிதா ஆசிரவாத்து வேற வேற கதைகளை எல்லாம் கேட்கறதுனால அழ ஆரம்பித்துடுவாள். அவரே புரிஞ்சின்று விஷ்ணு சித்தர் உதார தாமோதர கேலி கீர்த்தனாத்து, ஆஹா இவளுக்கு ஏதோ இது பிடிக்கல போல இருக்கு, நம்ம பெருமாளுடைய கதையை சொல்லலாம் என்று உதாரமான தாமோதரனுடைய கேலி விளையாட்டுகளை லீலைகளை கீர்த்தனாத்து கிருஷ்ண லீலைகளை சொல்லுவதனால் ஸ்மேர முகாம்புஜா முதா திருஷ்யத்தை திருச்சென்று சந்தோஷத்துடன் அவள் பார்க்கப்பட்டாள், அதாவது காணப்பட்டாள். ஓஹோ இப்படி இதெல்லாம் இந்த கதை தான் பிடிச்சிருக்கு போல இருக்கு, இந்த குழந்தைக்கு லௌகிக்க கதைகள் பிடிக்கல, ஏதோ அப்பா அம்மா கதைகள் தாத்தா பாட்டி கதைகள் ஏதோ ஒரு நாளில் ஒருத்தர் அப்படின்னு ஆரம்பித்து சொல்கிற கதைகள் இதெல்லாம் பிடிக்கல, பகவத் கதைகள் தான் பிடிச்சிருக்கு. சுவர்ண பரியங்கமசாபு பேயுஷி சிரம் ருதந்த்யன்ய கதா விதாஸ்ரவாத்து உதார தாமோதர கேலி கீர்த்தனாத திருஷ்யத ஸ்மேர முகாம்புஜா முதாம். இவ்வாறாக அவள் ஆரம்பத்திலிருந்தே விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பார்களே, அதுபோல வருங்காலத்தில் ஒரு பெரிய பாடகியாகவும் அற்புதமான திருப்பாவை முதலிய கிரந்தங்களை பிரணேத்ரியாகவும் விளங்கக்கூடிய உலகத்தார் எல்லோரும் பெருமையாக பேசக்கூடியவளாக விளங்கக்கூடிய அவள் குழந்தை பருவத்தில் எவ்வாறு இருந்தாள் என்பதை நாம் அனுபவிக்க அவர் சாதித்தருளினார். இவ்வாறாக 22 ஸ்லோகங்கள் முற்று பெறுகின்றன. அடுத்த 23 ஸ்லோகத்திலிருந்து அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கலாம். சதமகமணி நீலாச்சாரு கல்ஹாரஹஸ்தாம் ஸ்தனபரணமிதாங்கீ சாந்திரவாத்சல்ய சிந்துஹு அலகவினிஹிர்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.